啊，啊，啊，啊，啊，啊，啊。 செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது பூவோ இது வாசம் போவோம் இனி காதல் தேசம் பூவோ இது வாசம் போவோம் இனி காதல் தேசம் நான் தேடும் செவ்வந்தி பூவிது ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது வழி இல்லையோ பருவ துயில் தவிக்கிறதே சிறகிரண்டும் விரித்து விட்டே இளம் வயது தடுக்கிறதே பொன்மானே என் யோகந்தான் பெண்தானோ சந்தேகந்தான் என் தேவி உன் விழிவோடையில் நான் கலந்தேன் பொன் கனி விழும் தவம் கிடந்தேன் சூடாச்சி ராஜாவில் நான் தேடும் செவ்வந்தி பூவிதேன் ஒரு நாள் பார்த்து அன்னத்தை எந்த விரல் தொடுமோ இன்றைக்கும் அந்த சுகம் வருமோ கல்லாடும் பெண்ணே கண்டான் என் நாளும் உன்வானம் நான் என் தேவா தன் மலர் மூடிட ஏன் தவித்தேன் என் விரல் நகங்களை தினம் இழந்தேன் தாலாட்டு பாடாமல் தூங்காது என் கிள்ளை நான் தேடும் செவ்வந்தி பூவிதே ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்ததே பூவோ இது வாசம் பூவோம் இனி காதல் தேசம் பூவோ இது வாசம் பூவோம் இனி காதல் தேசம் நான் தேடும் செவ்வந்தி பூவிதே ஒரு நாள் பார்த்து